வழிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. பகலும் வியர்பை வழிய கரைகிறதே சத்தம். ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. இவளது பெருதிரல் துடைத்துவிடும் புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரல் துடைத்துவிடும் புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறைகளை உடைத்துவிடும். பிறகும் செடிக்கு உயிர் தருதே பூவே. ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே.